ശക്തിമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃതി അസ്വസ്ഥപരമ്പരായേ നമഃ. നിങ്ങളോ ഇതുപര്യന്തം രണ്ട് അധികരണം അവിടുത്ത് രണ്ട് അധികരണത്തിലെ ഓരോ അധികരണത്തിലെ ആകാശം വായു ഇവകൾക്ക് ഉത്പത്തി ഉണ്ട് അപ്പിങ്ങത ஆகாசம் வாயுவுக்கு உற்பத்தி உண்டு நித்தியத்துவங்கிறது கிடையாது அப்படின்னுட்டு ஒரு அதிகரணத்தினால சரிசேல் சுவாமி. அடுத்து இரண்டாவது அதிகரணத்தினால தேஜோதிகரணத்தினால இந்த உற்பத்தியானது இதர திரவியங்களுக்கு எல்லா திரவியங்களுக்கும் ஒவ்வொன்றும் பெருமான அந்தரியாமையா உடைத்தது. அதனால அந்தந்த வஸ்துவ சரீரமாக உடைய எம்பெருமான் கிட்ட இருந்தே மீதி தத்துவங்கள்லாம் உற்பத்தி ஆச்சு அப்படின்றத தேஜோதிகரணத்தை சொல்லிட்டார். இப்போ ஆத்மாதிகரணம், இந்த ஆத்மாவானது நித்தியமா அல்லது அனித்தியமா, அதாவது உற்பத்தி உண்டா அல்லது உற்பத்தி இல்லையா அப்படின்னு இப்ப கேள்வி கேட்கிறார். அந்த அதை வந்து உற்பத்தி உண்டு அப்படின்னு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். சித்தாந்தியோ உற்பத்திங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்ல போற இந்த அதிகரணத்தினுடைய சாரம் இதுதான். இப்போ முதல் ஸ்லோகத்தினால சுவாமி என்ன பண்றாருனாக்கா கேள்வி ஒண்ணு கேட்டு பதில் சொல்ற. இந்த அதிகரணமே எதுக்கு ஆரம்பிக்கணும், இந்த அதிகரணமே ஆரம்பிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா ஆரம்பணாதிகரணத்துல ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம சித்தாந்தத்துல ஏற்கனவே சொல்லிருக்கோம் எல்லா வஸ்துவும் நித்தியம்தான், எல்லா வஸ்துவும் நித்தியம்தான். எப்படி நித்தியம் அப்படின்ற விஷயத்துலதான் கொஞ்சம் இது இருக்கு. அதாவது பிரவாக நித்தியம் அனாதி சுரூபம் இது ரெண்டு விதமா சொத்துருக்கும். பிரவாக நித்தியம்ங்கிறது என்னது, ஏற்கனவே சொன்ன ஒரு தங்கமே ஒரு தங்க கட்டி எடுத்துனோம்னாக்கா அதுல இருந்து நிறைய வஸ்துக்கள் ஆபரணங்கள் பண்றோம், அழிச்சு அழிச்சு பண்ணாலும் தங்கோன்றது அப்படியே இருக்கு. அவஸ்தைகள் ஒண்டிதான் மாறு, அவஸ்தைகள் ஒண்டிதான் மாறுறது, இது மாறல. அவஸ்தைகள் மாத்திரம்தான் இங்க எல்லாம் மாறின்றிருக்கு, வஸ்து மாறவே இல்லை. வஸ்து வந்து மாறவே இல்லை, வஸ்து மாறவே இல்லைன்றதுனால நம்ம சித்தாந்தத்துல எல்லாமே நித்தியம்தான். அதாவது பிரவாக நித்தியம், நான் அங்க போயிடுவோம் நீங்க பேசு, பிரவாக நித்தியம் இதெல்லாம் வந்து எல்லாமே பிரவாக நித்தியமா சொல்லப்படும். அதே ஆத்மஸ்வரூபம் அந்த மாதிரி இது பரமாத்மஸ்வரூபம் இவைகள்லாம் எப்பொழுதும் எப்படி இருக்குன்னாக்கா நித்தியமாவே இருக்கும், அது அனாதி நித்தியம், அனாதி நித்தியம், அனாதி சுரூபம். அனாதி நித்தியம் சொல்ற அனாதி சுரூபம், அதுக்கு ஆரம்பம்ன்றதே கிடையாது, முடிவுன்றது கிடையாது, அப்படி இருக்கும். இப்படி எல்லா வஸ்துக்களுக்கும் நித்தியத்துவத்தை நாம வச்சுருக்கோம், எல்லா வஸ்து நமக்கு தான் நித்தியம்தான், எதுவுமே மாறவே மாறாது. ஒரு பிரக்கிரியிலேயே இப்படி போறதுனால எல்லாம் அப்படின்னு ஆயிடுத்தோம். அது எப்படி சொல்லட்டும், அவயவின்றதே ஒரு வஸ்து கிடையாது, அவயவங்கள் தான், பல அவயவங்கள் சேர்ந்து பண்ணா ஒரு அவயவம் உண்டாரு, தனி திரவியம் கிடையாது. தனி திரவியம் அவயவின்னு ஒரு திரவியம் ஒண்ணு கிடையாது தான். அதனால எல்லாமே இது மாதிரி எல்லாம் உற்பத்தி ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் உற்பத்தி ஆகுது, அதாவது அவஸ்தைகள் நிலைகள் மாறிட்டே போகும், அதுதானே சொல்றோம். அதுவே போர்மை, அதனாலேயே ஆத்ம சூக்ம சாய்க்கிறார் உத்தம சுவாமி. இப்போ நம்ம சித்தாந்தத்துல சதேவ சௌமியத பக்கிற வாசி ஏக்கமே வாசி செய்யும் அப்படின்னு, அதாவது சிருஷ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்தது ஜீவன் பிரகிருதி இது ரெண்டும் பரமாத்மா கிட்ட சூக்மமா இருந்தது, அதுக்கு தூளமாக தூளமாக ஆகிறது சிருஷ்டி, இத ஏன் அது அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, பரமாத்மாவுக்கு விகாரம் கிடையாது. பரமாத்மா விகாரமற்றவன். விகாரமற்றவனா போனதுனால அவனுக்கு வந்து இந்த இதை சொல்லவே முடியாது. உற்பத்தி அவனுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. உற்பத்தி அவனுக்கு அவனுக்கு சொல்லிவிட்டா என்ன ஆகும், விகாரம் வந்துருச்சுன்னு ஆயிடும். பெருமாளுக்கு விகாரம்ங்கிறது வரவே வராது, விகாரமே வராது. பெருமாளுக்கு வராத விகாரத்தை வந்ததா சொன்னோம்னாக்கா அது பெரிய தோஷமா போயிடும், பெரிய தோஷமா போயிடும். அதனால என்ன பண்ணிட்டோம்னாக்கா, நம்ம சித்தாந்தத்துல பெருமாளுக்கு விகாரம் இல்லாமல் பெருமாளுக்கு விசேஷமாக சரீரமாக பிரகாரமாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி என்ன, பிரகிருதி அதுக்கு சுரூப விகாரமே வரும். அது என்ன ஆகும், மகத்தத்துவமாக மாறும், அகங்கார தத்துவமாக மாறும். இப்படி இப்படி சொல்றோம். அதனால பிரகிருதிக்கு உற்பத்தி கிடையாது, பிரகிருதி அப்படியே நித்தியமா இருக்குது, சூக்ஷமா அது ஸ்தூலமா மாறி வருது, அவ்வளவுதான். ஆனால் இந்த மகத்தத்துவம் அகங்கார தத்துவம் இந்திரியங்கள் தன்மாத்திரங்கள் ஆகாசம் பூதங்கள் இவைகள் எல்லாம் சுரூபம் மாறுவது அப்படின்னு ஒத்துருக்கோம். அப்படி ஒத்துருக்கச்ச ஜீவனுக்கும் அது வராது, ஜீவனுக்கு இந்த மாதிரி வரவே வராது. இப்ப வராதுன்னு சொல்லிட்டு முடியும். அதனால இப்ப இது என்ன இது பண்ண போற, இது என்ன பண்ண போற இது அப்படின்னாக்கா, ஜீவனுக்கு மாத்திரம் இந்த உடம்பு இருக்கு பாருங்க, அந்த உடம்பு இந்திரியங்கள் அவைகளினுடைய சேர்க்கை உண்டிதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது. சேர்க்கை உண்டிதான் இங்க சொல்லப்படுறது. சேர்க்கை உண்டி சொல்லப்படுறதுனால நம்ம சுரூபத்துக்கு உற்பத்தி இல்லை, சுரூபத்துக்கு உற்பத்தியே இல்லைன்னு சிந்திச்சு. அதனால இதனாலேயே முடிஞ்சு போச்சே, தனியா எதுக்கு இந்த அதிகம் ஆரம்பிக்கணும், ஏற்கனவே சொல்லிட்டோம். இங்க வந்து ஆத்மஸ்வரூபம் நித்தியமானது, ஆத்மஸ்வரூபம் நித்தியமானதுன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்படி ஆத்மஸ்வரூபம் நித்தியமானதுன்னு சொல்லிட்டோம்னாக்கா, திருப்பி ஒரு அதிகரணத்துல இந்த மாதிரி ஆத்மாவுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வியே வேண்டாமே, கேள்வியே வேண்டாம். அது எதுக்கு சொல்றாரு, அதனால இந்த மாதிரி இந்த அதிகரணத்தை ஒரு ஆரம்பிக்கிறதுன்றதே கூடாதே. ஏன்னா வியர்த்தமா ஒரு அதிகரணம் ஆரம்பிச்சாக்கா அது அது வந்து பெரியவா ஒத்துக்க மாட்டான் சாஸ்திரக்காரன். தேவையில்லாத ஒரு அதிகரணம் ஆரம்பிக்க கூடாது. ஏன் ஆரம்பிக்கிற அப்படின்னு கேட்டுண்டு அதுக்கு பதில் இந்த அதிகரணத்துல சாய்க்கிறார். இந்த ஸ்லோகத்துல எப்படி சொல்ற அப்படின்னா, விசேஷணத்துக்கு பிரகிருதி பிரகிருதி இருக்கே அதுக்கு உற்பத்தி இல்லதான், ஆனா ஆகாசத்துக்கு உற்பத்தி சொல்லிட்டோம், அது சுரூபமே உற்பத்தி ஆயிடுறது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படியானாக்கா இதர மதஸ்தால் ஆகாசத்துக்கு நித்தியத்துவம் உத்தண்டா, அப்ப அந்த நித்தியத்துவத்தை தள்ளிட்டு அனித்யத்துவம் தான் அதுக்கு உற்பத்தி உண்டுதான் நீ சாதிச்சியோ. அப்படியானாக்கா ஆகாசத்துக்கு எப்படி நீ உற்பத்தி இல்லைன்றியோ உற்பத்தி உண்டுன்றியோ, அந்த மாதிரி ஆத்மாவுக்கு கூட காரியத்துவம் இருக்கட்டும் உற்பத்தி இருக்கட்டும் அப்படின்னு ஆக்ஷேபம் வருது. அந்த ஆக்ஷேபத்துக்கு இப்ப பதில் சொல்ற, அத பதில் சொல்ற, அதுக்கோசம் ஆரம்பிக்கிற சங்கதி இது. இந்த சங்கதியானது இத மாதிரி சொல்லிவிட்டேன். அப்படியானாக்கா அந்த ஆத்ம உற்பத்தி எதுக்கு ஆரம்பிக்கணும், உண்டா இல்லையான்னு எனக்கு ஏற்கனவே சொல்லிய எடுத்து ஆரம்பநாதிகளத்துல சொல்லியாச்சு. அவையவின்னு ஒரு திரவியம் கிடையாது, எல்லாத்தையும் இப்ப மண்ணு பார்க்கணும், மண்ணு எல்லாம் அப்படியே இருக்கு, அந்த மண்ணு அழிகிறதே கிடையாது, அது தூளா போகும். ஆனால் மண்ணு அழிகிறது இல்லை, சுரூபம் மாறவே மாறாது, இது பாட்டுக்கு இருக்கும். நிறைய அந்த வஸ்துக்கள் சேர்ந்தது என்ன, கனமா மாறுறது. அப்படித்தானே? அதனால அவையவையும் ஒரு திரவியம் கிடையாது. இல்லாத ஒரு திரவியத்தை எதுக்கு கல்பிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டோம். அதனால இந்த இதுல வந்து ஒரு கடம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அந்த கடத்துக்கு நாசம்ன்றது என்ன சொல்றோம், அந்த ஆகாரம் போயிடுச்சு அவ்வளவுதான், கடத்தினுடைய ஆகாரம் போயிடுச்சு, வேற ஒண்ணுமே போல, அது அப்படியே இருக்கு மண்ணு. அந்த மண்ணு என்னாச்சு, கடமாக மாறி, கடமாக மாறின ஆகாரம் அதுதான் போச்சு. அதனால இந்த வியத்திரு கொஞ்சம் ஆகாசம், அந்த ஆகாசம் கூட இந்த மாதிரிதான் ஒரு ஆகாரம் போயிடுச்சு. ஆகாசத்தினுடைய ஆகாரம் போய் அது என்னவா மாறுச்சுன்னா, அதுக்கு முன்னாடி என்ன தத்துவம், சப்தத்தன் மாத்திரம், அந்த சப்தத்தன் மாத்திரமா மாறுது. சப்தத்தன் மாத்திரம் ஆகாசம் அது எப்படி போயிடுச்சு அப்படின்னா, அது தாமச அகங்காரமா மாறுது. தாமச அகங்காரம் மகத்தத்துவமா மாறுது, மகத்தத்துவம் பிரகிருதியா மாறுது, பிரகிருதி பரமாத்மான் சேர்ந்து இந்த கிரமம் தான். இப்படி கிரமம் இருக்கிறதுனால, இப்படி கிரமம் வசதியா இருக்கிறதுனால இதுல எதுவுமே அனிச்சமில்லைன்னு அழுத்தேன், எதுவுமே அனிச்சமில்லை அப்படின்னு இந்த ஆகாசமானது உற்பத்தி ஆகுதே அது என்ன அர்த்தம் சொல்லுவேன் அப்படின்னாக்கா, என்னன்னா முன்னாடி சப்தத்தன் மாத்திரமா அதுக்கு பேர் இருந்தது, இப்ப என்னாச்சு வேற ரூபம் வந்துருச்சு, அதனால அதுக்கு வந்து ஆகாசம் நாமா. அது ரூபம் எப்படி, இதோ கருப்பா இருக்கு ஆகாசம், இங்க வெளுப்பா இருக்கு, இங்க நீளமா இருக்கு, இங்க சேப்பா இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறதுனால அதுக்கு ரூபம் உண்டு. அந்த நாமாந்தர பஜனாரகமான ஒரு அவஸ்தா தியத்து ஆகாசத்துவம் அப்படிங்கிற ஒரு இதை அடையிறது, அது நிலை அடையிறது, அவஸ்தையது, அதுதான் உற்பத்தி. அப்படி பார்த்தாக்கா ஜீவனுக்கு அந்த மாதிரி அவஸ்தா இருக்கட்டுமே, ஜீவனுக்கு கூட அந்த மாதிரி அவஸ்தா இருக்கட்டுமே. அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற, அக்ஷயம் பண்ண போற, அந்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு ஆயிடுச்சு, அது வராது அப்படின்னு அவன் சொல்லுவான். இந்த மாதிரி அவஸ்தையே வராது. உடனே அவன் ஒரு கேள்வி கேட்கான், லோகத்துல எப்படி இருக்கும், போன ஜென்மாவோட நாம ஒரு மிருகமா இருந்திருக்கலாம், அல்லது ஒரு அக்ஷசனா இருந்திருக்கலாம், அல்லது ஒரு தேவதையா இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம இருந்திருக்கலாம். நம்ம புண்ணிய பாபங்கள் எப்படி இருந்ததோ அதுக்கு அனுகுணமாக நம்ம ரூபமானது மாறி இருக்கும். அது மாதிரி அப்ப தேவ ஜாயத்தை, இப்ப மனுஷோ ஜாயத்தை, அந்த மாதிரி பிராமணோ ஜாயத்தை, க்ஷத்ரியோ ஜாயத்தை, வைஷ்யோ ஜாயத்தைன்னு லோகத்தை சொல்றோம். அந்த மாதிரி விவகாரம் இருக்கிறதுனால இதே ஒரு அவஸ்தையா இருக்கட்டுமே, முதல்ல தேவத்துவ அவஸ்தா, அப்புறம் மனுஷத்துவ அவஸ்தா, அதன் பிறகு பிராமணத்துவ அவஸ்தா, இந்த மாதிரி அவஸ்தைகள் இருக்கட்டுமே நிலைகள். அப்படி நிலை இருந்ததுன்னாக்கா அந்த நிலைகள் இருக்கிறதுனால இது கூட ஆகாச மாதிரி உற்பத்தி உண்டு சொல்ல அப்படின்னு, அது கிடையாது, அது கிடையவே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, தேகம் முதலானவை எல்லாம் விசேஷம் நமக்கு கிடையாது. அந்த பிரளய திசையில சிருஷ்டிக்கு முன்னாடி பிரமாண் நாம் எப்படி இருக்கோம், நம்ம ஆத்மஸ்வரூபம் சூக்ஷமா சூக்ஷமதான் இருக்குது, அதுல இந்த தேகமோ இந்திரியமோ எதுவுமே இல்லாம அநேக சுரூபமாக பெருமாள்கிட்ட அது ஒட்டின் இருக்கு, விசிஷ்டமா சூக்ஷமா இருக்குது, அதுதான் இங்க சொல்றோம். அதனால தேகம், அதாவது தேவதேகம், மனுஷ தேகம், அந்த மாதிரி விசேஷணங்கள்லாம் இல்லாதது, வெறும் சுத்த சுரூபம், ஜீவஸ்வரூபம். அந்த சுத்த ஜீவஸ்வரூபத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி, கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆகாசமானது தன்மாத்திரையில பேர் சேரும், தன்மாத்திரமானது தாமச அகங்காரத்துல சேர்ந்துடும். இது தாமச அகங்காரம், இந்த மாதிரி அவஸ்தைகள் நிலைகள் மாறிண்டே இருக்கும். ஆனால் ஜீவனுக்கு நிலைகள் மாறுமா, ஜீவனுக்கு நிலைகள்லாம் மாறுமா அப்படின்னு கேள்வி வரும். அப்படி கேள்வி வரச்ச அது வராது, ஜீவனுக்கு நிலைகள்லாம் மாறவே மாறாது. ஏன் அப்படின்னா, விசேஷணத்துக்கு தான் ஒண்டிதான் நிலைகள் மாறுறது. இவன் நாம இருக்கோம், நான் குழந்தையா இருந்துச்சு, எனக்கு குழந்தை என்னன்னு பேரு, 5 வயசு பையனுக்கு பாலகன் பேரு. உடம்புனுடைய அமைப்பு தலையெல்லாம் நடிச்சு போயிடுத்து, உள்ள வழுக்க வளர்ந்துட்டோ, உடம்பெல்லாம் சுருங்கி போயிடுத்தோ, அப்படியே கண்ணு போயிடுத்தோ, காது கேட்டுல கால் போயிடுத்தோ, கை. அப்ப பார்த்தா என்ன சொல்லுவான், தேவதத்தன் கிழவனா ஆயிட்டான் அப்படின்னு லோகத்துல சொல்றோம். இந்த மாதிரி பிரயோகம் இருக்கு. அதனால விசேஷங்களுக்கு ஒண்டிதான், தேகத்துக்கு ஒண்டிதான் இந்த நிலைகள்லாம் மாறிண்டே இருக்கு. ஆத்மஸ்வரூபத்துக்கு என்னைக்கு நிலைகள் மாறாது. அதனால் உடனே அவன் கேட்கிறான், இல்ல இல்ல இந்த மாதிரி பிராமணோ ஜாதகா மனுஷோ ஜாயதே, இந்த மாதிரிலாம் லோகத்துல இருக்கு, தேவகா மனுஷா விப்ரஹா க்ஷத்ரியோ ஜீவஹா அப்படின்னு சொன்னோம். தேவகா ஜாயதே, இவன் தேவத்துவம் வந்துருத்து, மனுஷத்துவம் வந்துருத்து, விப்ரத்துவம்லாம் வந்துருத்து அப்படின்னாக்கா அதெல்லாம் சரீரம், சரீரத்துக்கு பேரு, ஆத்மஸ்வரூபத்துக்கு பேர் இல்ல. ஏன் ஆத்மா, நான் எப்படிப்பட்டவன், ஞானேக சுரூபன், எனக்கு என்ன பேரு, நாராயணன்றதுதான் பேர் கிடையாது, அது அவனுக்கு உண்டிதான், பகவானுக்கு உண்டிதான் நம்மளுடைய பேர் எல்லாம், பிராட்டிக்கு உண்டிதான் ஸ்ரீகள் நாம எல்லாம், நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஆத்மஸ்வரூபம் ஞானேகரம். அதனால விசேஷணங்களுக்கு வர்றதை போய் நமக்கு வருதுன்னு எப்படி சொல்ல முடியும். அதனாலதான் சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளய திசையில பெருமாள் கிட்ட இந்த ஜீவன்களும் சூக்மமா இருக்கு, அந்த மாதிரி அச்சேதனமான பிரகிருதியும் சூக்மமா இருக்கு. அந்த பிரகிருதிக்கு உற்பத்தின்றது கிடையாது, மாறும், அவ்வளவுதான், மாறுறதுதான், அவஸ்தைகள் மாறிண்டே இருக்கும். ஒரே தங்கமானது பல நகைகளா மாறுறது, அந்த மாதிரி மாறும். ஆனா அந்த மாதிரி மாறுறது கூட ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாது, ஆத்மாவை அடைஞ்சிருக்கிற தேகத்துக்கு தான் வரும். அந்த தேகமானது அது கூட நித்தியமே பிரவாகணை, மாறிண்டே இருக்கும், மாறிண்டே இருக்கும், அவ்வளவுதான். அதனால கிரகத்தை சொன்ன பாருங்க, அந்த கிரகத்தை சொல்ற மாதிரி மிருத்தா இருந்தது, கிணமா மாறித்து, கபாலமா மாறித்து, மடக்கா மாறுறது, கட்சி திருப்பி உடஞ்செடுத்துனாக்கா திருப்பி மண்ணா மாறிடுறது, இந்த மாதிரி கிரமங்கள் எப்படி இருக்கிறதுனால எல்லாமே இந்த கிரமம் தான் வருது. அதனால ஆகாசத்து கூட உற்பத்தின்றது இல்ல, அவஸ்தா சிரயத்துவம் தான், அவஸ்தைகள். முதல்ல சப்ததன் மாத்திரமா இருந்தது, இப்ப என்னாச்சு, வியத்வம் ஆகாசத்துவம் ஒரு அவஸ்தம் நிலை வந்து. அந்த மாதிரி ஜீவனுக்கு ஆக்ஷேபிக்க முடியுமான்னு, அது முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொன்னாக்கா ஜீவ சுரூபத்துக்கு உற்பத்தி இல்லை. அது எப்படி இருக்கும்னு ஞானீக ரசமா அதனுடைய விசேஷனம், விசேஷனத்துக்கு தான் இது உற்பத்தி என்றது. அதனாலதான் பெருமாளுக்கு கூட உற்பத்தி கிடையாது, அந்த தேகத்தை எடுத்துன்னு வருது, அவ்வளவுதான். பெருமாள் தேகத்தை எடுத்துன்னு வர அஜாயமானோ பகுதா விஜாயத்தை, இப்படி இருக்கிறதுனால பெருமாள் தேகத்தை எடுத்துன்னு வர, அந்த மாதிரிதான் ஜீவனுக்கும். பெருமாள் அகர்ம வசியம், அதனால சுயேட்சையா பெருமாள் எடுத்துன்னு திருவங்க. நமக்கெல்லாம் கர்மவசியத்துவம் இருக்கு, கர்மவசியத்துவம் இருக்கிறதுனால நாம எல்லாம் எப்படி வரோம்னாக்கா இதுவா மாறிடுறோம். நம்ம இஷ்டப்படி வராம கர்மாதீனமான நம்ம உடம்பு சேர்றது. அதனால ஆத்மஸ்வரூபத்துல எந்த வித மாற்றமும் கிடையாது, விகாரம்ன்றதே கிடையாது. சரி, அப்படியானாக்கா இங்க என்னதான் சாதிக்கிறீங்கோ, ஆத்மா கிட்ட ஏதோ ஒண்ணு இருந்து சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னாக்கா, ஏதோ ஒண்ணு இருக்கணும், அது என்னதான், அப்ப பகவான் ஆத்மா கிட்ட சிரமா ஏதோ ஒரு தர்மம் இருக்கணுமோ இல்லையோ, அந்த தர்மம் என்னது, ஞானீகரசம் சொல்லிட்டு அது எப்படி இருக்கும், அதனுடைய சுரூபம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு சொல்ற பிரத்யக்துவம் ஞேத்வம் ரெண்டு தர்மம். பிரத்யக்ஷம் என்ன அர்த்தம், தனக்கு தானே பிரகாசிக்கிறது, அகம் அகம் அகம், நான் நான் நான் நான் அப்படின்னு, அதாவது அகம் சப்த வாச்சியத்துவம் பிரத்யக்ஷம், அகங்கிற சப்தத்தினால சொல்லப்படுறது பிரத்யக்தம். அது எப்படி இருக்கும்னு, தனக்கு தானே பிரகாசிச்சுக்கும், எனக்கு உண்டிதான் நான் பிரகாசிப்பேன், என்னுடைய ஆத்மஸ்வரூபம் பிரத்யக்தம் எனக்கு உண்டிதான் பிரகாசிக்கும், எல்லாருக்கும் அது பிரகாசிக்காது. ஆனால் உங்களுடைய பிரத்யக்தம் உங்களுக்கு மட்டும்தான் பிரகாசிக்கும். அவர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவாவாளுடைய பிரத்யக்தம் அவளுக்கு வேண்டிதான் தெரியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, நமக்கே மனசுல ஒரு லயம் வரும், நமக்கே ஒரு மனசுல ஒரு லயம் வரும், அகம் அகம் அகம் கட்டு. அது வேற மாதிரி ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப வந்து யாரோ ஒரு மனுஷர் வீதியில போயிட்டு இருக்கு, யாருக்கோ ஒருத்தருக்கு உபகாரம் பண்றாரு, கண்ணு தெரியாத ஒருத்தர் கீழே விழுந்துருக்காரு, அவரை அழைச்சின் போய் ஆத்திர கொண்டு விடுறாரு. அதை பார்த்தாக்க நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல தார்மிக ரொம்ப உபகாரம் பிராணியா இருக்கு அப்படின்னு அவர் சூத்திரம் பண்றோம். நம்மள எடுத்துக்கோங்க, நம்ம என்ன பண்றோம், எத்தனையோ நல்ல காரியம் பண்றோம், எத்தனையோ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலே பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு இப்ப வேறவெள்ளி ரகுநாதன் சுவாமி எக்கச்சக்க விஷயங்கள் பண்ணிட்டு இருக்க, அவர் என்ன சொல்ற, எல்லாம் பாகவத அனுக்கிறாங்க, நான் ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிடு. ஆனாலும் கூட அவருக்கு என்ன தோணும், என்னவோ நம்மளுடைய சுரூப விசேஷம், ஆச்சாரியாருடைய அனுகிரகம், இந்த மாதிரி ஒரு கைங்கரியம் பண்ணணும், பாக்கியம் கிடைச்சு அப்படின்னுட்டு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும், ஒரு ஆத்மானந்தம் இருக்கும். இந்த ஆத்மானந்தத்தை படிப்படியா உள்ள எடுத்துன்னு போங்க. நம்ம பண்ற நல்ல காரியத்தை நாம சுகமா அனுபவிக்கிறோமா இல்லையா, கெட்ட காரியம் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அப்ப நமக்கு நாமே அறிவுறுப்பாச்சு, இப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னுட்டு ஃபீல் பண்றோம், பச்சாத்தாபம். அதே மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணினோம்னாக்கா மனசுல ஒரு ஆனந்த பிரவாகம் உண்டாகிறது. இந்த மாதிரி படிப்படியா மேல மேல போயிட்டே போங்கோ, அப்ப என்ன வரும், அகம் சுகி அகம் ஆனந்தி, நான் சுகமா இருக்கேன், நான் எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கேன், எப்பொழுதும் நான் பிரகாசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு நானே பிரகாசிக்கிறது, இதுதான் ஆத்மா அவலோகனம், ஆத்ம சாட்சாத்காரம் அப்படின்னு சொல்றது. தன்னைத்தானே அனுபவிக்கிறது, தன்னைத்தானே அனுபவிக்கிறது, இதான் ஞான யோகம். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் சொல்ல முடியும், நம்ம சித்தாந்தம் இதான் ஞான யோகம். எப்பொழுதும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கிறது. அதை எப்படி அனுபவிக்க முடியும், வெளி விஷயங்கள்லாம் உட்படும் போ, வெளி விஷயத்தை சிந்தனையே பண்ணக்கூடாது, எனக்கு இவன் விரோதம் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்களோ, அவன் விரோதம் பண்ணது நமக்கு அனுகூலமா போயிடும். நம்மள நாலு பேர் படிச்சுட்டே இருக்கா, லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டே இருக்கும், அந்த சமயத்துல ஒரு விரக்தி இருக்கும், என்ன ஜீவனம் இது, நிம்மதியா உட்கார்ந்து ஒரு தியானம் பண்ணலாமே, தசாவும் சன்னியாசியா போய் பிரமாணம் உட்காந்து தெரிச்சுட்டு இருக்கலாமே, இது என்ன இந்த ஜீவன் நமக்கு அப்படின்னா நம்ம மனசுல தோணும், நம்ம மனசுல அது தோணும். இந்த மாதிரி ஒரு கிரமம் வந்து பிரதியில ஆத்மானு போத்தி வருது பாருங்கோ, அதுதான் தனக்கு தானே அனுபவிக்கும், இதான் பிரத்யக்தம். அது எல்லாருக்கும் வரும், இப்பயே வருது நமக்கு, அகம் அகம் அகம் அகம் நம்ம ஆத்மான புத்தி நமக்கு இருக்கு. ஆனா அது மட்டும் இல்ல, எல்லாமே இருக்கு, லோக விஷயங்களையும் அனுபவிக்கிறோம், ஆத்ம விஷயத்தையும் அனுபவிக்கிறோம். ஆத்ம விஷயம் அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப குறவு, அது நமக்கு தெரியறதே கிடையாது, அது தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆத்மா இதுன்றது நமக்கு தெரியவே இல்லை, இத மாதிரி இருக்கணும். அதனால இந்த பிரத்யக்ஷம்னு ஒரு ஜீவனுடைய சுரூபம், அத இங்க வந்து என்ன பண்றோம்னாக்க ஸ்தாபிக்கிறோம், அது நமக்கு உண்டு தெரியும். ஆனா இன்னொரு ஒரு தர்மம் இருக்கு, ஞாத்ருத்வம், தர்மபூத ஞானம். இந்த லோகத்துல நம்ம பார்க்கிறோம், இது பானை, இது தங்கம், இது வெள்ளி, இவன் மனுஷன், இது மிருகம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுற ஞானம் தர்மபூத ஞானம் பேர். இந்த தர்மபூத ஞானம் இருக்கோ அதை வச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம், நம்ம லோகத்துல தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி தெரிஞ்சுக்கிறதுனால அந்த ஞானம் இருக்கோ அது நம்மளை ஆசிரிச்சிருக்கோம். இதுக்கு பேர் தான் சுபாவம், சுபாவம் தர்மம்னு பேர். நமக்கு சுபாவமா இருக்கு, நம்ம ஞானம் சுபாவமா இருக்கு. ஒன்னு ஞானீக்க சுரூபம், அது பிரத்யக்ஷம், அது தனக்கு தானே பிரகாசிக்கும், தன்னை ஒண்டிதான் அறியலாம் அதுல. ஆனால் இந்த தர்மபூத ஞானம் இருக்கே, அது லோகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அறிஞ்சிக்கலாம். பார்த்துட்டே இருக்கும், பார்த்துட்டே இருக்கிறது. அந்த மனுஷன் என்ன சிந்தனை பண்றார், அவருடைய அபிப்பிராயம் என்ன, நம்முடைய அபிப்பிராயம் என்ன, இவருடைய அபிப்பிராயம் என்ன, இப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, அதுக்கு உபயோகப்படுறது இந்த தர்மபூத ஞானம். இந்த தர்மபூத ஞானத்தை வச்சுட்டுதான் இவனுக்கு வந்து அர்த்தம் வரும். தர்மபூத ஞானத்தை வச்சுட்டுதான் நம்ம லோகத்தில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால ஞாத்தான் அது பேர், ஞாத்துவம் ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கிறதுனால இவன் ஞாத்தா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ரெண்டுமே இந்த இடத்துல சித்திக்கிறது. இதுல ஒரு சுவாரஸ்யம், இந்த பிரத்யக்தம் பிரத்யக்தம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது என்னது அப்படின்னு, அகம் அகம் அகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பிரத்யக்தம். அதே இதம் இதம் இதம் நம்ம சொல்றோம், இது நான் கடத்து தெரிஞ்சேன்ன, அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க, அது தர்ம விலட்சணம். தர்மம் அது என்ன தர்மம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய இது இருக்கே தர்மபூத ஞானம், அது சொல்லும். அதனால இவா இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கக்கா, வந்து நையாயிகள் எல்லாம் வேற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. என்னவா என்னவா அவ சொன்னா அப்படின்னாக்கா, அவ விசித்திரமா சொல்லிட்டாவா, எப்படி சொன்னா அப்படின்னா, ஞானம் ஞேயம் இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டும் சேர்ந்தான் பிரத்யக்ஷம் அப்படின்னுட்டு நையாயிகள் சொல்ற, அத நாம ஒத்துக்கல, அது தவறது. அந்த மாதிரி தத்துவம் நம்ம ஒத்துக்க முடியாது. ஏன்னா எது தெரிஞ்சுக்கப்படுறது, இப்ப கடத்தை தெரிஞ்சுக்கிறோம், கடமோ அது பிரத்யேக தெரியும் தெரிஞ்சுக்கப்படுறது. அது மாதிரி அகம் நான் அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒன்னா போயிடும். ரெண்டும் ஒன்னா போயிடுறதுனால அதுவும் சொல்லக்கூடாது. அதனால நம்ம சித்தாந்தத்துல அப்படி இல்லை, பிரத்யக்ஷம் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆத்மாவுக்கு சுயம் பிரகாசமா தனக்கு தானே இருக்கிறது, பிரகாசிக்கிறது, தனக்கு தானே பிரகாசிக்கிறது தான் பிரத்யக்ஷம். அதுக்கு தர்மபூத ஞானம் வேண்டாம். இதான் சுவாரஸ்யம். லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, கடம் இந்த மாதிரி கொஞ்சம் கூடமான விஷயம், இது கடம், இது இது ரஜதம், இது சொர்ணம், இது மனுஷன் தெரிஞ்சுக்கணுமே, அப்போ தர்மபூத ஞானம் தேவை. ஆனால் இந்த பிரத்யத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்மபூத ஞானம் வேண்டாம். அது பாட்டுக்கு அகம் அகம் அகம் பிரகாசிச்சுட்டே இருக்கும். அதனாலதான் பாருங்க, தூங்கச்ச கூட அந்த பிரத்யத்துவம் அப்படியே அனுவர்த்திச்சுட்டு நமக்கு தெரியல. அந்த சமயத்துல இந்திரியங்கள்லாம் இருந்தாதான் அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். லோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லையே, லோக விஷயங்களை தெரிஞ்சுக்கல, பெருமாளோட சேர்ந்து விடுவோம் தூங்குற சமயத்துல. அதனால அப்ப பிரத்யத்துவத்தை நம்ம அறியறதில்லை. ஆனால் அப்பவும் அகம் அகம்ன்றது வருது, நமக்கு தெரியலன்றதுனால இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா, இல்லைன்றது அர்த்தம் ஆயிடாது. அதனால தர்மபூத ஞானம் இல்லாட்டா கூட தனக்கு தானே பிரகாசிக்கிறது பாருங்கோ, சுஸ்னை வாசமானத்துவம், அது பிரத்யக்ஷம். அதே ஞாத்ருத்வம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஞான உத்பாதகம், ஞான உத்பாதகம், அது தூக்கத்துல ஞான உற்பத்திக்கு ஞானம் இல்லை. ஏன்னா அப்ப நம்ம தெரியல, பெருமாளோட சேர்ந்துறதுனால விசிராந்தி பண்ணிக்கிறது, இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தாதான் வழக்கு இருக்குது, வழக்கு இருக்கு. ஆனால் வழக்கு இருக்கு ஞானமே இல்லை, இது கடம், கடம்னு பார்த்தே கிடையாது, கடத்தையே பார்க்காதவனுக்கு முதல் முறைய பார்க்கிறான். அப்ப ஞானம் இல்லைன்னா அவன் எப்படி பிரகாசிக்கும். ஆனா ஒருத்தருக்கு கண்ணு இருக்கு, ஞானம் இருக்கு, ஆனா வழக்கே இல்லை, சமகிரியே இல்லை. அந்த சமயத்துல எது இருந்தாலும் அவனால தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு வெளிச்சம் இருந்தாதான் அவனால அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால சில சமயத்துல நமக்கு சாமகிரி இல்ல இல்லன்னாக்கா, சாமகிரி இல்லைன்னாக்கா அப்ப நம்மளால தெரிஞ்சுக்க முடியலை. அதுக்கெல்லாம் தர்பூத ஞானத்துக்கு அவைகள் தான் தேவை. ஆனா இந்த பிரத்யக்ஷம் இருக்கு, அதுக்கு எதுவுமே தேவையில்லை. அதனால இந்த ஞத்துவம் சேதன தர்மம் என்ன, சைதன்யம் ஞானம், அந்த ஞானத்துக்கு பேர் ஞத்துவம்னு பேரு. அது ஆத்மத்துவம் கூட சொல்லலாம். அந்த ரெண்டும் இங்க சொல்லப்படுறது. அதனால தர்மபூத ஞானத்துக்கு நிச்சயத்துவம், இந்த பிரத்யக்ஷத்துக்கு நிச்சயத்துவம், இதெல்லாம் பிரசித்தமானது. ஒரு ஜீவன் நிமித்தம் வச்சுக்கோங்க, பிறந்த குழந்தை, பிறந்த குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு 90 வயசு கிழவர் அவர் பரியந்தம் ஞானம்ன்றது எப்பொழுதுமே பிரகாசிச்சு, அது அவன் வாழ்க்கை தாரதமியம். அதுக்கு உதாரணம், குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு, நல்லா தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல உள்ளங்கால போய் உள்ளங்கால வரடி விடும், அப்ப ஒரு பூச்சி வரும் குழந்தைக்கு. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும், கை காலையும் ஆட்டிக்க ஆரம்பிச்சு, காலை எடுக்க ஆரம்பிச்சு, இப்படியே பிடிச்சுக்கும். எப்படி யாரும் சொல்லி கொடுத்தா இருக்கு, ஏன்னா எப்ப குழந்தை பிறக்கிறதோ அப்ப ஞானம் வந்துடுது, அகந்தம் வருது, பிரத்யக்ஷமா வருது, அந்த சைதன்யம் தர்மபூத ஞானம் வந்து. இது ரெண்டும் இவனுக்கு எம்பெருமானுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால இவளுக்கு நிச்சயமா இருக்கு. அததான் இங்க ஸ்தாபிக்கணும் நாம். அது பெருமாளுக்கு அது சாஸ்வதம், அந்த மாதிரி ஜீவனுக்கு பத்தனு கூட அப்படிதான். முக்தன் இருக்கானே அவனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஞான வித்தியாசம், ரெண்டும் ஞான வித்தியாசம் வந்துடும். அது பெருமாள், பெருமாள் நெத்து சூரிகள் இவா ரெண்டு பேர்கிட்டையும் தர்மபூத ஞானம் எப்பொழுதும் இருக்கும், விகாசிச்சு இருக்கும். விகாசம் அதுல குறைபாடே இருக்காது, சங்கோஜமே இருக்காது. ஆனால் பத்மன் கிட்ட தர்மபூத ஞானத்துல சங்கோஜ விகாசம், சங்கோஜ விகாசம் இருக்கும். நம்ம லோகத்திலே பாக்குறமே, லோகத்திலே பார்த்துட்டு இருக்கோம், நமக்கே பாருங்க. ஒரு சமயம் இன்னைக்கு அர்த்தால வேதாந்த தேவம் கனெக்ட் ஆகிருக்கு, பூமாதி வந்து ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் ஓரளவு வருது, அங்கங்க விட்டு போயிடுச்சு. அப்புறம் ஆத்துக்கு வச்ச சொல்லிட்டே வந்த முழுசன் வந்துச்சு. ஒரு சமயம் பிரகாசிக்கிறது ஞானம், ஒரு சமயம் பிரகாசிக்க மாட்டேன். நம்ம கர்மாவானது அந்த மாதிரி ஆயிடு படித்து விட்டு, அதனால சங்குஜ விகாசம் நமக்குள்ளேயே கூட சரி. ஒருத்தர் பிரிஜ பண்டிதனா இருக்கு, அடியான மாதிரி இருக்கல ரொம்ப கீழ இருக்கும். நம்ம சுவாமியை பார்க்கச்ச ஐயா சுவாமி, அவருடைய திசையா என்ன சுவாமி, அவரோட சேர்ந்தவா நாங்கள்லாம். இப்போ சுவாமி எப்படி, என்எஸ்ஆர் சுவாமி எப்படி, தேவநாத சார்பி, நனிதராஜ் சார்பி, வசதேவ சார்பி, அரிய எனக்கு இருக்கேன். அவள்னா முதல் பங்கியில இருந்தான, நான் கடைசி பங்கியில கியூட இருக்கிறான், அந்த மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னு, அவன் அவனுடைய புண்ணியபாப ரூபமான கர்மாவனால ஒவ்வொருத்தருக்கும் ஞான விகாசம் இருக்கு, ஞான விகாசம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் நான் தோன்றேன். அதனால இது வந்து பத்தத செய்யல, நமக்கு விகாசம் இல்லை, பத்தந்ததையில அது கிடையாது. அதனால இந்த அதனால இப்ப என்ன சொன்னோம், பிரத்யக்ஷம் ஒண்ணு சொன்னாக்கா அது ஆத்மஸ்வரூபம், அது எப்பொழுதும் அகம் அகம் பிரகாசிக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்மபோத ஞானம் வேண்டாம், தர்மபோத ஞானம் அது வேண்டாம். ஆனால் இந்த தர்மபோத ஞானம் இருக்கோ அதுக்கு மாத்திரம் அதுக்கு தேவை. தர்மபோத ஞானம் இருந்தாலும் லோகத்தில் இருக்கிற விஷயங்கள் தான். ஆகவே இந்த ஆத்மாவெல்லாம் அனாதித்வம்னா, அனாதித்வம் எல்லாரும் சொல்லிருக்கா, எல்லாரும் சொல்லிருக்கா. ஆனா அவ வந்து நையாயி காலம் சொல்லிருக்கா, மீமாம்ச காலம் சொல்லிருக்கா, சாங்கியன் சொல்லிருக்கான், ஆத்மா நித்தியம் நட்டு, ஜெயனம் கூட சொல்லிருக்கான் நித்தியம் நட்டு, பௌத்தன், சார்வாகன், இவாள மாதிரி அத்வைதிகள் இவாள மாதிரி இருக்குவாதான் ஒத்துக்கல, அவன் ஒத்துருக்கோம் இல்லையோ. அப்ப என்னதுக்கோசரம் இந்த சுருதியை காமிச்சு ஆத்மா சுதேகன் இந்த சூத்தம் நித்தியத்து சுருதியை கொண்டு எதுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, அத சொல்றது யத்தம்னு ஒரு தர்மம் இருக்கு, அது ஸ்ருதி பிரமாணத்தை சொன்னாதான் ஞானம் இருக்கு, எனக்கு தர்மபோத ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னாக்க, வேதாந்திகளான நாம மாத்திரம்தான் ஞாத்திருத்தத்தை ஒத்துக்கணும், அத்வைதிகள் ஒத்துக்கல, அந்த மாதிரி சாங்கியன் ஒத்துக்கல, பௌத்தன் ஒத்துக்கல, நையாயகனும் அரையங்குறையுமா ஒத்துன்னு போயிட்டான். அரையங்குறையுமா தான் நையாயகன் ஒத்துக்கிட்ட. இப்படி இருக்கிறதுனால இது விரோதம் வந்துடும். அதே இதுக்கு வந்து தர்மிகராக பிரமாணமான ஸ்ருதியை காமிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எந்த விரோதமும் வராது, எந்த விரோதமும் வராது. அதனால இத சாதிக்கணுமா, இத சாதிக்கணும்ன்றதுக்கோசரம் ஞானமும் நித்தியம், அதாவது ஒருத்தன் பிறக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் கருப்பா பிறக்கிறான், இன்னொருத்தன் வெளுப்பா பிறக்கிறான், அவன் கருப்பா பிறக்கிறான்னா கடைசி பிறகு கருப்பா தான். எத்தனை நீங்க என்னென்னவோ சொல்றானே, அதெல்லாம் எதை போட்டாலும் வெளுப்பா மாத்திர முடியாது. நம்ம பெரியவாள் சொல்லுவா, குங்கும உப்பு நிறைய போட்டு கொடுக்கும் குழந்தைக்கு, கர்ப்பிணிச்சு குழந்தை வெளுப்பா பிறக்கும். ஒரு டாக்டர் கேட்டா, அப்படின்னா உலகத்தில் இருக்கிற நீக்ரோக்கள்லாம் கருப்பர்கள்லாம் இருக்கான பிளாக், அவன் அத்தனை பேரையும் சேப்பா மாத்திடலாமே, ஆனா லோகத்துல சோப்பா மாத்திரியே அவன் முடியாதே, கருப்புன்னு வந்துட்டா கருப்பா தான் பிறக்கும் குழந்தைக்கு. அது அதனுடைய சுபாவம், அதனுடைய உடம்புடைய சுபாவம், அதனுடைய சுபாவம் உடம்பு அப்படி இருக்காது. அது மாதிரி நமக்கும் இந்த ஆத்மாவுக்கு தர்மபூத ஞானம்ன்றது சுபாவம், அது நித்தியமா இருக்கும். அதே மாதிரியாக பிரத்யக்ஷம் அதுவும் எப்பொழுதும் இருக்கும். இந்த நம்மளுடைய தர்மபூத ஞானம், நம்மளுடைய பிரத்யக்ஷம், இது ரெண்டும் எப்பொழுதும் ஆத்மஸ்வரூபம், அது ஆத்மஸ்வரூபத்தோடு சேர்ந்திருக்கும். அதை சாதிக்கணும்ன்றதுக்கோசரம் இங்க இந்த ஸ்லோகம் வந்தது, இந்த ஸ்லோகம் அதனாலதான் வந்தது. அது ஏன்னா அவன் கேட்டான், எப்படி வந்து இது மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டுமே நித்தியத்துவம்னா திரும்ப எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னாக்கா, அதை சொல்றாரு அந்த கேள்விக்கு பதில் ஸ்லோகத்தினால சாய்க்கும். இவ பாருங்க, திரவியம் சர்வம் நித்தியம் கதிதம் அவயவி திரவிய பங்கேன பூர்வம் நித்தியத்துவம் சூத்திரக்கார உணரபி புருஷே கிம் விசிஷ்யாபிதத்தேன் சத்யம் நாமாந்தரர்ஹாம் இஹநுததி தசாம் சேதனஸ்யானுபாதே பிரத்யக்ஷஜ்ஞத்வதர்மௌ ததிஹ நியமிதௌ சாஸ்வதௌ க்ஷேத்ரிணோபி. சர்வம் திரவியம் ஹி நித்யம், லோகத்தில் இருக்க எந்த வஸ்துவுமே அனித்யம் கிடையாது, சுரூபதா எல்லாம் நித்தியம் தான், அதுல அவஸ்தைகள் உண்டிதான் அனித்யம், அவஸ்தைகள் உண்டிதான் அனித்யம் அப்படின்ட்டு கதிதம் பூர்வம் கதிதம் ஆரம்பநாதிகள் சொல்லியாச்சு. எப்படி சொன்ன, அவயவி திரவிய பங்கேன, அவயவின் ஒரு தனித்தனி திரவியம் கிடையாது, அவயவின் தனி திரவியம் இருந்தாதான் அதுக்கு உற்பத்தி சொல்ல முடியுது. ஒரு அவஸ்தை தான் அவயவியே, பல நூல்கள் பல நூல்கள் சேர்ந்தது ஒரு வஸ்திரம். அதே மாதிரி ஒரு தங்கக்கட்டி, அதுல நிறைய அவயம் இருக்கு, அது அத்தனையும் சேர்ந்தது ஒரு ஆபரணம். அதே மாதிரி மண்ணு பல அவயவங்கள் சேர்ந்ததுன்னா ஒரு கடம். அதனால அவயவங்கள்லாம் சேர்ந்து ஒரு வஸ்துவை ஆகாரத்தை கொண்டு கொண்டு அந்த ஏன் அப்படின்னா, ஒரே மண்ணுதான் அது இத்தினோண்டு அகல்விளக்கும் பண்றோம், ஒரு தவரன் ஒரு தவரலையும் செயின் பண்ணது பண்ணித்தரான், பத்து தவரலையும் செயின் பண்ணித்தரான். பணம் இருந்ததுன்னாக்க அவாவா தன் சக்திக்கு ஏத்த மாதிரி ஒரு தவரன் ரெண்டு தவரன் நாலு தவறான்னு வாங்கும். என் மாப்பிளைக்கு நான் வந்து போட்டேன் ஒரு செயின் போட்டேன் நிச்சயத்து தண்ணிக்கு, என்னால முடிஞ்சது ரெண்டு தவறும் ஒரு செயின் போட்டேன் என் சக்தி, இன்னொருத்த நாலு தோரன் எட்டு தோரன் போடுற அவர் சக்தி. அதனால இந்த அவயவின் தனி திரவியம் இல்ல, அவயவின் வந்தாதான் உற்பத்தி இருக்குன்னு சொல்ல முடியும், அவயவே இல்லாததுனால உற்பத்தின்றதே கிடையாது. அதனால நித்தியத்துவன்றது ஆத்மாவை கூட சித்திச்சுட்டே சாதாரண அசேதனத்துக்கே நித்தியத்துவம் சொன்னாக்கா, அப்போ இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு நித்தியத்துவம் சுதா சித்திச்சுட்டே, அதனால நித்தியத்துவம் சூத்திரகாரா, சூத்திரகாரர் இது நித்தியமா இருக்குன்னு புனரப்பி ஏற்கனவே சொன்ன விஷயத்த திரும்பவும் புருஷே இந்த ஆத்மா கிட்ட கிம் விசிஷ்ய அபிதத்தே, இந்த அதிகரணத்தினால என்ன விசேஷமா என்ன சொல்ற, அபிதத்தை என்ன சொல்ற, விசிஷ்ய விசேஷமா என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா சத்தியம் வாஸ்தவம்தான். இந்த சத்தியம் வந்தாலே பயப்படணும், அதாவது நீ சொல்றது பாதி ஒத்துக்கணும், மற்றபடி நீ சொல்றது அனைத்தும் உண்மையின் அர்த்தம் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அர்த்தாங்கீகாரம் என்னன்ன, நாமாந்தராம் தசாம் சேதனம், ஆத்மா அவனுக்கு அனுபாதி உபாதின்றதே கிடையாது. ஒரு கடத்துக்கெல்லாம் உபாதி வருது. நீங்க வந்து ஒரு புலாளுங்கிட்ட எனக்கு ஒரு பானை வேணும்னாக்கா நிறைய மண் எடுத்து பெருசா பண்ணித்தரும். நம்ம கிராமங்கள்லாம் உற்சவங்கள்லாம் பண்ணுவார், அந்த உற்சவம் பண்ணச்சு வெயில் பொதுவா வசந்த காலத்துலாம் உற்சவம் எல்லாம் பண்ணுவார். அந்த சமயத்துல தீர்த்தம் ஜில்லுன்னு தீர்த்தம், நான் அந்த ஜில்லுன்னு தீர்த்தம் தவிர மாட்டேன், நான் சாப்பிடுறதெல்லாம் வெண் தீர்த்தம் தான், எனக்கு தொண்டையே முடிய மாட்டேன். ஆனா சில பேருக்கு ஐஸ்கிரீம் மாதிரி ஜில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னு அது வைரிகாள், அவனுக்கு ஃப்ரிட்ஜு தீர்த்தத்தை கொண்டு கொடுக்க முடியாது. அதனால அவன் என்ன பண்ணுவான்னாக்கா பெரிய அது சாடு அப்படிங்கிறா, பெரிய சாடு சாடுன்னு இதா இருக்கும். கிராமங்கள்லாம் அதை வச்சு என்ன பண்ணுவான்னாக்கா புளி மிளகா பருப்பு அதெல்லாம் வாங்கி போட்டு உறவுல வச்சிருவான். ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட், பஸ்ட் கெட்டு போகாது, நல்லா பெருசா இருக்கும், அதை போட்டு வச்சிடலாம் அப்படின்னு. இவ பாருங்க அந்த உபாதி இருக்கு, மொத்தம் சாலு வேணும் அப்படின்னு பெரிய பானையா பண்ணித்தரான். ஒரு திட்டமா ஒரு 6 லிட்டர் பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பானை பண்ணி கொடுன்னா அதை பண்ணி கொடுத்துறான். அதெல்லாம் வேணா எனக்கு குழம்பு பண்ணணும் சாத்து பண்ணணும் அதுக்கு எனக்கு சக்தி கொடுன்னாக்கா இத்தினுண்டா வாங்கித்தரான் பண்ணித்தரான். அதெல்லாம் வேணா பெருமாளுக்கு வழக்கேத்தனும் அதுக்கு சின்ன அகல் வாங்கி கொடுத்து அகல் பண்ணி அதையும் தரான், திருக்கார்த்திக்கு வாங்கி கொடுத்துரும். இந்த மாதிரி உபாதி இருக்கிறதுனால அதனுடைய அவஸ்தைகள்லாம் மாறும். ஆனால் ஆத்மாவான சேதனனுக்கு உபாதின்றது கிடையாது, இது சின்ன உண்டு அவ்வளவு உண்டு இவ்வளவு பிரசல் கொண்டது கிடையாது, அனுசுரூபம், அவன் எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் இருப்பான். அதனால அவனுக்கு உபாதின்றதே ஒண்ணு இல்லை, அனுபாதன் அனுபாதி அனுபாதியா அவன் இருக்கான். அதனால அந்த ஜீவனுக்கு இந்த தசை நாமாந்திர 16 தசை இப்ப ஒரு மாதிரி இருக்குது, இப்ப செயினா இருக்கிற நகை தங்கம், அப்புறம் வளையலா மாதிரி இருக்குது, அப்புறம் மோதிரமா மாதிரி இருக்குது, இப்படி எல்லாம் மாத்திரமே இந்த மாதிரி தசை கிடையாது. பேர் மாறுறதுன்றது இந்த ஜீவஸ்வரூபத்துக்கு கிடையாது, உடம்புக்கு உண்டு, இவனுடைய உடம்புக்கு உண்டு, ஆனால் இந்த இதுக்கு கிடையாது, ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையாது. அத சொல்ற அதே மாதிரி பிரத்யத்வ தர்மம், பிரத்யத்வம் என்ன ஞத்வம், இந்த ரெண்டு தர்மங்கள் இவைகள் நித்தியம் தேவையானது, அதுதான் நம்முடைய சுரூபமே. அதான் சொன்ன சொஸ்னே பாசமானம், அகம் அகம் அகம் நின்று சொஸ்னே பாசமானம் தனக்குதானே பிரகாசிக்கிறது. அது ஒன்று ஞானாசிரயத்வம், நிரபோத ஞானத்தை சுவாவமாக உடைத்தல், அது இது ரெண்டும் அதிக நியமித்தோ அது நித்தியமா இருக்குன்னு இங்க சாதிக்கப்படுறது. எப்படி சாஸ்வத சாஸ்வதமா இருக்கிறதுன்னு இங்க சாதிக்கப்படுறது யாருக்கு, க்ஷேத்திரோபி அபிசப்தத்தினால ஏற்கனவே பரமாத்மாவுக்கு இருக்கு, நித்தியசூரிகளுக்கு இருக்கு. ஆனால் இந்த ஜீவாத்மா பத்தன் இருக்கானே அவனுக்கு, அது மாதிரி முக்தனானா அவனுக்கு, எல்லாருக்கும் அவன் என்ன எல்லாருக்கும் இது சாஸ்வதமானது. ஜீவாத்மாக்கள் அனைவருக்கும், அவன் தேவனா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் தாவரமா இருந்தாலும் அல்லது தெரியக்கா இருந்தாலும் அனைத்துக்குமே இந்த பிரத்யத்வம் அது மாதிரி ஞத்வம் இவைகள்லாம் நேதமா இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பாருங்க. திரவியம் சர்வம் நித்யம் கதிதம் அவயவி திரவிய பங்கேன பூர்வம் நித்யத்வம் சூத்திரகார புனரபி புருஷே கிம் விசிஷ்யாபிதத்தே சத்யம் நாமாந்தராம் இகநுததிதாம் சேதனஸ்யானுபாதே பிரத்யக்ஞத்வதர்மோ ததிஹ நியமிதோ சாஸ்வதோ க்ஷேத்ரிணோபி கவிதாக்கிருமாய கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.